Yeah. Wanna come to all the ladies out there? You know how we do it, eh? New face, bust, D-Wa. Hey bro, and the partner part. Damn, she's a fine like a movie star. Ulla gala kikkum illa chan. She's a 10 out of 12 like Deepika. Irundhalo she crazy. Adi kadi vedi pan like a tsunami. Oh yeah. Ava tension nana ure gali. Alagana rachisi avar. Timirana urvasi avar. அழகில் மயங்கி நீ போகாதே. க்யூட்டா இருப்பா நம்பாதே, ஸ்வீட்டா சிரிப்பா நம்பாதே, ஷையா நடிப்பா. ஷீஸ் அ கோவக்காரி. க்யூட்டா இருப்பா நம்பாதே, ஸ்வீட்டா சிரிப்பா நம்பாதே, ஷையா நடிப்பா. ஷீஸ் அ கோவக்காரி. கணத்து பிடிச்ச செழிப்பு கோவக்காரது. Sweetha sirpa bade, shaya nadpa, she's a kovakari. Cute tire pa bade, sweetha sirpa.